கண்ணாக நெஞ்சில் பார்த்தாயா? நகரது கேட்டாயா? உன் மெத்தை மேல் தலை சாய்கிறேன் உயிரென்னையே திண்ணதே. உன் ஆடைகள் நான் சூடினேன் என்னென்னவோ பண்ணதே. கனவில் தினம் தினம் கேட்கும் பாடல் நீதான்.